விபீஷணர்வர் ராவணனால் மிகவும் கேவலமாக அவமதிக்கப்பட்டார். எனவே அந்த கோஷ்டியிலே இருப்பது சரியல்ல என்று கிளம்பி எம்பெருமான் ராமன் இளைய பெருமாளோடு இருக்கும் இடத்திற்கு வருகிறார். வரும்பொழுதே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் ஸ்லோகங்கள் வைணவத்திற்கு அடிப்படையான ஸ்லோகங்கள். ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன், சரணாகதிக்கு முதல் அங்கம் அகம் அஸ்மி அபராதானாம் ஆலயா, நான் குற்றங்களின் நிலைக்களமாக இருப்பவன், எனவே எம்பெருமானே உன்னை அடைக்கலம் புக எனக்கு தகுதி இல்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதைத்தான் விபீஷணர் சொல்லுகிறார். ராவணோ நாம துர்வத்தேஸ்வர தஸ்யாகம் அனுஜோ பிரத விபீஷண இதி ஸ்ருத. ராவணன் ஒருத்தன், அவன் தீய நடவடிக்கை உள்ளவன். நேற்று தினம் தமையனாரை பார்த்து உன்னை எதிர்த்து பேசுவது தவறு என்று சொன்ன அதே விபீஷணன் இப்பொழுது ராவணனை தீய நடத்தை உடையவன் என்று விமர்சனம் பண்ணுகிறான். காரணம் என்ன? ராட்சசா, அவன் அரக்கன். எதனால் அரக்கன்? சக்கரவர்த்தி திருமகனான எம்பெருமானுடைய பிராட்டியை அபகரித்த காரணத்தினால் அரக்கன். அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தையை போடுறார் மகரிஷி, ராட்சசேஸ்வரா. அரக்கர்களிலேயே பரஞ்செடுத்த முதன்மையானவன். அரக்கர்களுக்கு யாராவது ஒருத்தர் தலைவராக இருக்கிறோம்னா ராவணன் தான் லாயக்கு. இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்னா, சீதையை காப்பாற்ற வேண்டும் என்று வந்த ஜதாயுவை கொன்ற காரணத்தினால் அரக்கர்களின் தலைவன், சீதையை அபகரித்ததனாலே அரக்கன். அந்த சீதையை காப்பாற்ற வேண்டும் என்று வந்த ஜதாயுவை கொன்ற காரணத்தினாலே ராட்சசேஸ்வரா. சத்யாகம் மனுஜோபிராதா, அந்த கொடியவனுடைய தம்பி நான். எனவே நான் பாவம் செய்யாவிட்டாலும் பாவம் செய்தவன் பக்கத்திலே இருந்தேன், ஆகையினாலே அந்த பாவத்திலே எனக்கும் பங்கு உண்டு, என்னுடைய தகுதி இதுதான் என்று தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறான். விபீஷணய திஷுதா, எனக்கு விபீஷணன் அப்படின்னு தெரியும். உடனே அடுத்த கேள்வி வரும் இல்லையோ, ராவணன் தவறு பண்ணான்னு சொல்றியே, தவறு பண்ண அன்னைக்கு நீ அவனை விட்டு வெளியில வந்திருக்கலாமா வேண்டாமா? இத்தனை நாட்கள் அவனோடு இருந்திருக்கியே, இன்னைக்கு என்ன சமாதானம் சொல்ல போற அப்படின்னு கேள்வி கேட்பா இல்லையா? அதை உத்தேசிச்சு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றான். அவன் தப்பு பண்ணிட்டான், விராட்டிய அபகரிச்சான், ஜதாயுகம் கொண்டுட்டான். ருத்தாஜ திவசாதீனா ராட்சசீரக்ஷிதான், விராட்டியை கொண்டு வந்து லங்கையில வச்சிருக்கான், சுத்தி ராட்சசிகளை வச்சு அவளை பயமுறுத்திருக்கான். இதையெல்லாம் நான் பார்த்த உடனே அவனுக்கு முக்தி சொல்லணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இருந்தனே தவிர, அவன் செய்த காரியங்களை ஒப்பு கொண்டு அங்க நான் இருக்கல. வாய்ப்பு கிடைச்சா அவன் திருந்தறதுக்கு நம்மால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு இருந்தேன். ஆகவே என்ன பண்ண, அவனுக்கு ஹிதமான வார்த்தையை சொல்லணும், சம்மகம் ஹேதுபிஹி வாக்கியைஹி, சித்தமான வார்த்தைகளால அப்பா வாழ்க்கையில தப்பு பண்ணக்கூடாதுரா, தப்பு பண்ணிட்டா திருந்தனும்டா அப்படின்ட்டு எவ்வளவோ சித்தமான வார்த்தைகளை விதைச்ச நிதர்சயம் பல விதங்கள்ல சொன்னேன், பணிவோடு சொன்னேன், சற்று அழுத்தம் நிறுத்தமா சொன்னேன், கதையை சொல்லி சொன்னேன், இவ்வளோ அவகாசம் எடுத்துட்டேன். காரணம் எதுக்கு? அநியாயமா தப்பு பண்ணிட்டு தன் உறவு தவறினால எல்லா அரக்கர்களும் அழிந்துவிடுவதற்கு இவன் காரணமாக போகிறானே, இந்த பயம் அவனை தடுத்து நிறுத்தணும். அதுக்காக ஹேதுபிஹி வாக்கியைஹி, சித்தமான வார்த்தைகளினால எவ்வளவோ சொன்னேன். எல்லா வார்த்தைகளிலும் முடிவா என்ன சொன்ன? பாது சீத்தைய நல்லபடியா ஒப்படைச்சிடு அப்படின்னு பல முறை சொன்ன, பல விதங்கள்ல சொன்ன. ராமாயி புனா புனா ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, எனக்கு ஒரு 8 ஸ்லோகம் திருப்பி ஒப்படைச்சிடு, திருப்பி ஒப்படைச்சிடு, திருப்பி ஒப்படைச்சிடு சொன்னேன். திரும்ப திரும்ப திரும்ப சொன்னே, கேட்கணுமா வேண்டாமா? கேட்கலையே. அவன் பயனல்லதாகினும் பாங்கல்லதாகினும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்பதற்காக இத்தனை நாட்கள் கூடவே இருந்து ஹிதோபதேசம் பண்ணினேன். அப்படி ஹிதோபதேசம் பண்ணா கேட்டிருக்கணும், கேட்கல. சோகம் அவன் என்ன பண்ணான் சொன்ன கேட்கல. சில பேருக்கு ஒரு முரட்டு குணம், பெரியவா சொன்னா கேட்கறது இல்லைன்னு ஒரு முடிவு. பெரியவா அனுபவத்துதான் சொல்லுவா அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம அறிஞர்கள் நிக்கான்னு பேரு விபீஷணனுக்கு. அவன் படிச்சு படிச்சு சொன்னான், ராவணன் கேட்கல. அப்படின்னா எழுதுறா, கேப்பா அவன் கேட்கல, அவனுக்கு எப்படி குற்றம் இல்ல, அவனுக்கு காலம் சரியா இல்ல. காலச்சோதிதா பெரியவா சொன்ன வார்த்தையை கேட்கலேன்னு சொன்னா அந்த பையனை நம்ம கோபிக்க கூடாது. ஐயோ பாவம், இந்த பையன் திருந்தவனு பார்த்து எவ்வளவு நல்ல வார்த்தையை சொன்னோம், இது கேட்கல, காலம் சரியா இல்ல, அவனுக்கு எப்படி குற்றம் இல்ல, அவனுக்கு காலம் சரியா இல்ல. காலச்சோதிதா உக்தமானம் ஹிதம் வாக்கியம், ரொம்ப ஹிதமான வார்த்தையெல்லாம் சொன்ன, அத விபரீதமா எடுத்துட்டான். ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, இதுதான் பத்தியம், இப்படித்தான் இருக்கணும், நீ உப்பு இல்லாதான் சாப்பிடணும், டாக்டர் சொல்றாங்க இல்லையோ. அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது, நான் என்ன வேணா சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு நோயாளி சொன்னான்னா அவனை என்னன்னு சொல்றது, அவனுக்கு காலம் தெரியல, அவ்வளவுதான். மருந்து கொடுத்து இந்த மருந்த விபரீதமா பயன்படுத்தலாம். இந்த வேடிக்கையா நான் சொன்னேன், தூக்கம் வரலைங்கிறதுக்காக ஸ்லீப்பிங் டோஸ்ன்ட்டு சாப்பிடறதுனால ஒரு மாத்திரை சாப்பிடலாம் கொடுத்தா அது ஔஷதம். அது கிடைச்சதேங்கிறதுக்காக 10 மாத்திரை சேர்த்து சாப்பிட்டான்னா என்ன? ஔஷதம் இருக்க அளவோடு இருக்கணும். தினம் மாத்திரை எடுத்துக்கிறோமே, அதுக்கே மாத்திரைன்னு பேர் தெரியுமா? மாத்திரை சாப்பிட்றா எல்லாரும், அதுக்கே மாத்திரையும் பேர் தெரியுமா? அளவுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு மீறினா எந்த மாத்திரை நம்ம ஹிதம்னு நினைக்கிறோமோ அதுவே அஹிதம், ஹிதம் இல்லாம போயிடும். அந்த அளவை மீறக்கூடாது. மாத்திரை மருந்து கொடுத்தா அத விபரீதமா அவன் பயன்படுத்தினான்னா அவன் என்னன்னு சொல்றது, காலம் தெரியல. ஆகையினாலே அவனை திருத்த வேண்டும் என்பதற்காக இத்தனை காலம் அவன் பக்கத்திலே இருந்து ஹிதமான வார்த்தைகளை எல்லாம் சொன்னேன், ராவணன் கேட்கவில்லை. கேட்காதான் பரவாயில்ல, நல்லது சொல்றவன பக்கத்திலேயே இருக்க கூடாதுன்னா, நல்லது சொன்னா சகவாசமே வேண்டாம். சோகம் பரிசதஸ்தேனா, அவனால் நான் நெருக்கப்பட்டேன். தாசவஸ்தவாதிதா, கேவலும் வேலைக்காரனை விட கீழ்த்தனமா பேசினான். சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொன்னான். அதோடு மட்டுமில்லாம, நீ இதுக்கே உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி. அருமையான தமிழ் பாட்டு, உடன் பிறந்தால் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம். உடன் பிறந்தவர்னா தனக்கு வேண்டியவன் நினைச்சிடாதுங்கோ. உங்கள் உடனே பிறந்த உனக்கு உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி. மனுஷன் பிறக்கிறது ரத்தத்துல வியாதியை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் இருக்கத்தான் இருக்கு. அந்த கிருமிகளுடைய செயல்பாடு அதிகமாகும் பொழுது ஜுவரம் வருது, அதனால் நோய்கள் வருது. இந்த கிருமிகள் இல்லாமல் இந்த உடல் திறந்தே கொள்ளும் வியாதி, பிறகு தேவே இந்த வியாதி அணுக்கள்லாம் இருக்கும், என்னை விடப்படும். ஆனா உடன்பிறவா மாமலையின் மருந்தும் திணித்து இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மலை இருக்கும், அதுல ஒரு மூலிகை செடி இருக்கும். அது பிறந்த இடம் வேறு, வளர்ந்த இடம் வேறு, வளர்ந்த விதம் வேறு. ஆனா அந்த மூலிகையை கொண்டு வந்து சாப்பிட்டோம்னா அந்த மருந்தினால வியாதியானது குறைஞ்சு போறது. உடன்பிறவா மாமலையில் அதுல இருக்க செடி இருக்க மருந்தும் திணித்து இருக்கும். ஆகையினால உடன் பிறந்தவன் அப்படின்னு நினைக்காம நோயின்னு நினைச்சா என்ன, கேவலப்படுத்தினா. சரி, கேவலமா பேசின பிற்பாடு அவங்கிட்ட இருப்பானே அப்படின்ட்டு உடனே கிளம்பிட்டேன். ஆத்துக்கு போகல, மனைவி கிட்ட சொல்லல, வேண்டி வாழ்ந்த சொல்ல, தத்ரா புத்ரான் சதாராம் எல்லாரையும் விட்டுட்டு. ஏன்னா ராவணன் கிட்ட இருந்து ஒரு பெரிய உண்மையை கத்துட்டார், உற்றார் சதமரல, உறவினர் சதமரல, ஆகையினாலே நம்ம ஆத்மாவை நாம தான் காப்பாத்திக்கணும். உற்றாரும் உறவினரும் யாரு, சரீர சம்பந்தத்தினாலே வந்தவர்கள். நம்ம ஆத்மாவுக்கு அபாகிதம் பண்ண போறது கிடையவே கிடையாது. நம்ம ஆத்மாவுக்கு நாம தான் ஹிதம் பண்ணணும். ஒரு அருமையான ஸ்லோகம் உண்டு, எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அது வீட்டோடு சரி, அர்த்தா கிரகே நிவர்த்தந்தே. ஒரு சன்னியாசி ஊர் ஊரா போயிட்டு இருந்தார், உத்தமமான சன்னியாசி, தன்னை ஆராதிக்கிறதுனால சமம் இல்லாம இருக்கிறாம் இருந்தா அந்தாக்க தங்கலாம் அப்படின்னு முடிவை வருது. ஒவ்வொரு ஊரை விசாரிப்பார், ஒரு ஊர்ல தங்கிருக்கு, அடுத்த ஊருக்கு போனே அந்த ஊர்ல யாரு இருக்கா, ரொம்ப பெரியவர் யாரு, பணக்காரர் யாரு, வசதியானவர் யாருன்னு விசாரிச்சிருக்கார். ஒரு சுவாமி இருக்க, அவருக்கு 70 வயசு ஆகுது, 4 பிள்ளைகள் இருக்கா, சொந்தமா ஒரு வீடு இருக்கு, 40 ரூபா 40 லட்சம் தாங்கும், பேங்க்ல வேற பணம் வச்சிருக்க, ரொம்ப வசதியானவர் அந்த சுவாமி, நீர் அவார்த்துல போய் தங்கிறது சௌகரியமா இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஊர்ல இருக்கிற இந்த எஜமானன் சொன்னான். இந்த சுவாமி கேட்டிருந்தார், பக்கத்தோருக்கு அந்த பெரியவரோட ஆற்றுக்கு போனார். அந்த சுவாமியோட வரவேற்று கைகால வந்ததுக்கு தீர்த்தம்லாம் கொடுத்து கைகாலாம் அப்படி இருப்பாரு, விஷ்ராந்தியா உட்காட்டுறதுக்கு இந்த சுவாமியார் கேட்கிறார், சுவாமி உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 16 வயசு வருது அப்படின்னு அவர். சுவாமியார் தூக்கிதாரி போடுது, 75 வயசு மனுஷன், 16 வயசு ஆகுதுன்னு சொல்றாங்க, என்ன அநியாயம், முதல் பொய் இது. சரி, போயிட்டு போறது, சுவாமிக்கு எத்தனை குமாரர்கள் அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்டார். ஒரே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு, அக்கிரமம், 4 பிள்ளைகள் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மனுஷன் 1 பிள்ளைன்னு சொல்றார், இது 2வது பொய்யா இருக்கேன். சரி அடுத்து அவருடைய சொத்து விஷயமா கேட்கணும்னு சொல்லிட்டு சுவாமிக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் தான் ஒரு 25,000-30,000 ரூபாய் இருக்கும் தான். நான் கிளம்புறேன்னார் சுவாமியார். மூணு கேள்வி கேட்ட மூணு பொய்யே சொல்லியிருக்க, இங்க சாப்பிடறது கூடாது, நான் கிளம்புறேன், அவசரப்படுறதே சொல்றேன். ஓனர் 70 மேல ஆச்சு, 75 சொன்னதே அது ஒண்ணு. ஆனா பகவன் நாமாவை கேள்விப்பட்ட நாட்களை எல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். ராமாயணம் கேட்டனா, அது பாரதம் கேட்டதா, அந்த மணிகள்லாம் இருக்கும், அதையும் குறிச்சு வச்சிருக்கேன். அத மொத்தத்தையும் கூட்டினா 16 வருஷம்தான் வருதே தவிர மீதி 59 வருஷம் வீணாக போய்விட்டது. எனவே ஆத்மாவுக்கு வயசு 16. சாமியார் நடுங்கி போயிட்டாரு. ஒரு பெரிய ஆளா இருக்காரு. 4 பிள்ளைகள் சொன்னாலே அப்படின்னாரு. முதல் பையனை கூப்பிடுறாரு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மனைவியோடு பேசிட்டு இருக்கான். இந்த கிழத்துக்கு வேற வேலை கிடையாது, எப்ப பார்த்தாலும் உயிரை வாங்கி தொலைக்கிறது அப்படின்னா, இது நம்பர் 1 அப்படின்னாரு. ரெண்டாவது பையனை கூப்பிட்டாரு. அவன் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கான், ரொம்ப வேகமா பார்த்துட்டு இருக்கான். கூப்பிட்ட உடனே, ஐயோ ரசமே இல்லாத ஒரு முண்டும் அப்பா வந்துருக்குது, இது ரெண்டாவது சுவாமி. மூணாவது பையனை கூப்பிட்டாரு. அவன் அப்பதான் அவசரமா சைக்கிள் எடுத்து வெளில போறான், வேற வேலை இல்லையா உனக்கே அப்படின்ட்டு போறான். கடைசி பையனை நாராயணா கூப்பிட்டாரு, வந்து நின்றான். சுவாமி 4 பிள்ளைகள் இருக்கா, கூட்ட குரலுக்கு எவன் வரானோ அவன் தான் உண்மையான மகன். தகப்பனார் கூப்பிடதே வந்து நிக்கணும். ஆபத்துக்கு உதவா பிள்ளை பிரயோஜனம் இல்லை. 3 பிள்ளைகள், 21 பிள்ளை, கீரை பிள்ளை, அந்த மாதிரி தவிர இவன் தான் பிள்ளையாக ஒரு பையன். சரி சுவாமி, சொத்து விஷயம் தான் இருக்கு, பிரமாதமான வீடு இருக்கு, 100,000 தாங்கும், பேங்க்ல பணம் வச்சிருக்கேன். அதான் யாருக்கு சுவாமி? பையனுக்கு, பேரனுக்கு, அவளுக்கு சொத்து, எனக்காது. ஆத்மாவுக்கு என்ன தெரியுமா, எங்கேயாவது நல்ல காரியங்கள் நடந்தா அங்க ரூபா கொடுப்பேன். இந்த நல்ல காரியங்களுக்கு கொடுத்த ரூபாய் தான் கணக்கு எழுதி வச்சிருக்கேன். மொத்தமா கூட்டினா ஒரு 20,000-30,000 வரும். அதான் சொத்து, அதான் வைப்பு நிதி. நல்ல காரியங்களுக்கு நாம் எந்த நிதியை ஒதுக்குகிறோமோ அதுதான் வைப்பு நிதி. இதுதான் உண்மை. அதனால சுற்றத்தார்ந்து பணம் எல்லாம் நமக்கு சாஸ்வதம் இல்லை. அர்த்தா கிரகே நிவர்த்தந்தே, தி மோஸ்ட் நியரஸ்ட் அண்ட் டியரஸ்ட் சொல்லிட்டு இருக்கல பயல்க, எது வரையில் வருவானா? ஸ்மசான வரையில் வருவான். நம்மோட கூட ஆத்மாவோட கூட வருவானா? ஆகினாலே ஸ்மசானே மித்திர பாந்தவாக. ஆத்மாவுக்கு கூட வர்றது எது? சுகிருதம் துஷ்கிருதம் தெய்வ கச்சந்தம் அனுகச்சதி. நாம பண்றிருக்கிற நல்ல காரியங்களும் தீவினைகளும் கூட வருது. ஆகையினால தக்வா, இந்த சரீரத்தினால் ஏற்படுகிற பந்தங்கள் பாசங்கள் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு புத்திராம்ச தாராம்ச இவளை ரட்சிக்கிறது நமக்கு கடமை. அது பகவானுடைய பிரீத்திக்காக பண்ற காரியம். அதோடு சரி, அவர்கிட்ட அளவுக்கு அதிகமா பற்று வைக்கிறது கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு ராகவம் சரணம் கதா, எம்பெருமானை சரணாகதி மதத்துக்காக வந்திருக்கேன். ஆகையினாலே நான் எம்பெருமானை தவிர வேறு கதி இல்லை என்று உற்றார் உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருக்கிறேன். அது சுவாமி இங்கேயே வந்தீர் அப்படி கேட்பாரோ இல்லையோ, ராமன்லேயே வந்தீர் அப்படின்னு கேட்பாதையா? அதுக்கு பதில் சொல்றான், சர்வலோகரண்யாய பேரு, உலகிலே எல்லாவற்றையும் காப்பாற்றுகின்றவன் சக்கரவர்த்தி திருமகன் தெரியும். ராகவாய மகாத்மானே, சக்கரவர்த்தி திருமகனா இருக்கின்ற ராகவன் இருக்கானே அந்த பெரியவன்ல, நீங்க போய் சொல்லுங்கோ. நிவேதய தமாம் க்ஷித்ரம் விபீஷண உபஸ்திதம், விபீஷணன் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சக்கரவர்த்தி திருமகன் போய் நீங்கள் விண்ணப்பிக்கணும். நிவேதயா, சுவாமிக்கு நிவேதனம் பண்றோம்னு சொல்ல முடியும். கண்டருளா பண்ணது அப்படின்னு சொல்ல முடியா, தரைய சாப்பிடுறா அப்புறம்தான் நிவேதனம் பண்றா. எப்பவுமே கேள்வி கேட்கிறவன் என்னது தரையை சாப்பி நிவேதனம் பண்றா, பெருமாளுக்கு கண்டருளா பண்றா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சுவாரஸ்யம் அது இல்ல, பெருமாள் எதிர இந்த பிரசாதங்களை வச்சுட்டு அர்ச்சகர் எம்பெருமான பிரார்த்திக்கிறார், இந்த பிரசாதத்தை நீ கண்டருள வேண்டும் என்பதற்காக எந்த ஒருவர் உபகரிச்சிருக்காரோ அவருக்கு இந்த பதார்த்தத்துல என்னென்ன சேர்ந்திருக்கோ அந்த பொருள்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமா இருக்கும்படியா தேவைப்பெருமானை நீ அனுகிரகிக்க வேண்டும். அதனால இந்த பதார்த்தத்திலே இருக்கின்ற எல்லா பொருள்களும் சமர்த்தியா இருக்கணும் அப்படின்னு எதிரவாட தனியா பிரார்த்திக்கிறார். அதான் நினைவாப்பா, இவ்வளவு பதார்த்தங்கள் பண்ணி வச்சிருக்கா, இத்தனை பேர் உபகரிச்சிருக்கா, அவெல்லாம் ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருக்கா, அவ எந்தெந்த பொருளை வாங்கி கொடுத்துருக்காளோ அதையெல்லாம் நீ சமர்த்தியா இருக்க முடியா பண்ண. அதான் பெருமாளுக்கு கண்டவுல பண்ற வஸ்து இருக்கு இல்லையா, மிக உஷந்ததா இருக்கணும். வாயாவதுன்னா பிரத்யமா அதுமணம் எம்பெருமானுக்கு நான் திருவாரதரை பண்ணா கேசரியை தவிர வேற பண்றது இல்லை. கேசரியை பண்ணி கண்டவுல பண்ணும்போது கேசரியை பண்ணணும்னா அதை என்ன பண்ணணும், மொத்தமாதான் கத்துக்கணும். இந்த கேசரியை பண்ணி வச்சுட்டு அப்புறம்தான் ஆராதனும், யாரும் பண்ணக்கூடாது. தேவிகள் இருந்தவரையில் அவ பண்ணிருந்தா அதுக்கப்புறம் நான் தான் பண்ணணும், வேற யாரும் பண்ணக்கூடாது. பண்ணும் பொழுது எம்பெருமானுக்கு பண்றோம், எம்பெருமானுக்கு பண்றோம், எம்பெருமான் எல்லாரும் கேப்பா இவ்வளவு முத்தி பொறுப்பா, இவ்வளவு பாதாம் இருப்பா, இவ்வளவு விக்கிற வேலையில இதெல்லாம் வாங்கி போட்டு இவ்வளவு நெய்ய கூட்டி பண்ற இல்லை எல்லாம். எம்பெருமானுக்கு கண்டருள பண்ற வஸ்து அவன் திருவுள்ளம், அவன் என்ன பண்றான், வர்த்தான் மகிழ்வர்த்தான், இந்த வஸ்துக்கள்லாம் நிறைய இருக்கட்டமே அப்படின்னு அனுகிரகிக்கிறான். இதே வரையில் ஆத்திர வந்து பார்த்தேன்னா முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் திராட்சையும் அந்த பாட்டுலாம் வச்சிருப்பேன், யாரோ கொண்டு கொடுக்குறா. அதனால எம்பெருமானுக்கு கந்தரோட பண்ற விஷயம் இருக்க அது நிவேதனம்னு பேர். அப்ப ஆத்மார்த்தமனா பண்றதுக்கு நிவேதனம்னு பேர். நான் மேலே சொன்ன ஸ்லோகங்கள்லாம் உதட்டுல வரல, ஆத்மார்த்தமா சொல்லிருக்கேன், அத போய் எம்பெருமான சொல்லுங்கோ அப்படின்னு விபீஷணர் சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டால் சுக்ரீவன் சேனை முதலிகள் பேர் சுக்ரீவன். ஏ தத்துவம் சுத்வம் சுக்ரீவ லகு விக்ரம லக்ஷ்மணோரமம் சம்ரப்தம் இதபிரவீட்டு. இங்கேருந்து சக்கரவர்த்தி திருமணம் இருந்த இடத்திற்கு சுக்ரீவன் போயிட்டு, சுவாமி ஒருத்த வந்திருக்கான் விபீஷணன் சொல்றான், ராவணனுடைய தம்பின்னு சொல்றான், உங்களே சரணாகதி பண்றதுக்காக வந்திருக்கான்னு சொல்றான் அப்படின்ட்டு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொன்னான். இவனை ஏத்துக்கிறதா வேண்டாமா அப்படிங்கறத விஷயத்துல என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன் கேட்டுக்கோங்கோ. ராவணேனிதம் தம் அவைகி விபீஷணம், எனக்கு என்னமோ ராவணன் அனுப்பிதான் அவ வந்திருப்பான்னு எண்ணம். நம்ம நம்ம பலத்தை தெரிஞ்சுண்டு நம்ம அழிக்கிறதுக்காக ராவணன் விபீஷணன் அனுப்பியிருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராவணேன பிரணகித்தம் என்ன, எந்த சமயத்துல வந்திருக்கான், சண்டை ஆரம்பிக்க போறத இப்ப வந்திருக்கான், ஆகையினாலே ராவணன் தான் இவன் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அதனால என்னை பொறுத்தவரை ரகசியம் நிகிரகம் மன்னே, என் மனசுல படுறத சொல்றேன், அவனை அழிக்கிறதுதான் சரி அப்படின்னு என்னுடைய உத்தேசம். நான் சொல்றதுக்காக நீங்க என்னை பொறுத்துக்கணும், நான் அவசரப்பட்டு சொன்னேன் அப்படின்னு நினைக்காதுங்க. எங்கிருந்து வந்தான், எந்த சமயத்துல வந்தா, நேற்றைய வரையும் தமையனார் கூட இருந்துட்டு சண்டை வர போறதுன்னு தெரிஞ்சு, தமையனாருக்கு ஆபத்து வர போறதுன்னு தெரிஞ்சு அப்போதே இவன் கிளம்பி வேற வந்திருக்கான்னு சொன்னா, நிச்சயமா இவன் தமையனார் இடத்திலேயே விசுவாசம் இல்லாதவன், நம்ம கிட்ட வந்திருக்கான்னு சொன்னா நம்ம அழிக்கத்தான் வந்திருக்கான். எனக்கு அவனை கொன்றதுல இரண்டாவது எண்ணம் கிடையாது. அவன் சொல்லப்பட வேண்டியவனே எம்பெருமான் ராமன் பார்த்தான், நீங்கள் எல்லாம் எனக்கு உதவுவதற்காக வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, சொல்லுங்க. அங்கதன்னு ஒருத்தன் வாலியனுடைய மகன், அவன் என்ன சொன்னா, சொன்ன வார்த்தையை அப்படியே ஒத்துக்கிறேன், எதிரியினுடைய பக்கத்திலேருந்து வந்திருக்கான். அதனால எதிரி பக்கத்திலேருந்து இப்ப திடீர்னு வந்திருக்கான்னா சர்வதா சந்தேகி, எனக்கு என்னமோ அவன் பேர சந்தேகம்தான். சுக்ரீவன் சொன்னது நூத்துக்கு நூறு சரி, எதிரி பக்கத்திலேருந்து வந்திருக்கான், அவன் அப்படியே ஏத்துக்க முடியாது, அவன் வேலை எனக்கு சந்தேகம் இருக்கு. விஸ்வாசயோக்ய சகச நகர்த்தவியா, இல்ல இல்ல வந்துட்டானே அவனை ஏத்துக்கலாமே அப்படின்ற மகாவிஸ்வாசம் அவங்க கிட்ட வைக்கிறது தப்பு. ஏன்னா எங்கிருந்து வந்தானோ அந்த இடம் நமக்கு எதிரியா இருக்கிற இடம் அப்படின்ட்டு அங்கனன் சொன்னார். என்பதுவான் அதையும் கேட்டுட்டான். பக்கத்து சரபன் ஒரு குரங்கு, அவர் சொன்னார் ஒரு காரியம் பண்ணதானே, யாராவது ஒரு ஒற்றரை அனுப்புவோம், இந்த ஒற்றரை அனுப்பி அவனுடைய வாயினால பேச சொல்லி விபீஷனை பதில் சொல்ல சொல்லி அந்த பதில்னால அவனுடைய உள்ளம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷனை சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவரை ஒரு பத்து நிமிஷம் பேசணும். கூறிய மாற்றம் உரைக்கும் வினை நலம், ஒருவர் பேசுகின்ற பேச்சு இருக்க அது அவன் யாருங்கிறத காட்டி கொடுக்கும். இங்க ராமாயணத்திலேயே ஒரு சான்று, சூர்பனகை எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டியில் தங்கியிருந்த ஆசிரமத்தை வரைச்ச உள்ளேந்து சீதை வர, சீதையை பார்த்துட்டு சூர்பனகா சொல்றோம், ஐயோ ராமா நம்பிடாதே, ராட்சசி பொல்லாதவள், உன்னை கெடுக்கிறதுக்காக தான் வரா அப்படின்ட்டு யார சூர்பனகை சீதையை பற்றி விமர்சனம். ராஜாஜி எழுதினார் பித்தலாட்டகம்னு ஒரு வார்த்தை உண்டு, அதான் பித்தலாட்டம்னு மாறுச்சு. பித்தளை ஆடகம் போல், ஆடகம்னா பொன், ஆடகம் போல் நடிக்கிறது. சூர்பனகை ஒரு பித்தளை, தன்னை தங்கமா பாவிச்சிருந்து தங்கத்தை பார்த்து இது இடிக்கிறது. எம்பெருமான் ராமன் பார்த்தான், ஒள்ளிரு என் கருத்தும் நின்னே, நின்னே யார் உழைக்கற்பாரா, அம்மா நீ யாருங்கிறத ஒவ்வாயாலேயே சொல்லிட்டேன், உன் உள்ளத்துல என்ன இருக்கோ அதுதான் வெளியில போகும். அதனால ஒவ்வொரு மனுஷனையும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவனை ஒரு அரை மணி பேச வைக்கணும், அவன் பேச்சில இருந்தே ஸ்லிப் ஆஃப் தி டங் அது வரும், அவனை அறியாம உள்ளத்துல இருந்துதான் சார் வெளியில வரும், அது சந்தேகமே வேண்டாம். என் நண்பர் ஒருத்தர் கர்நாடகத்து திருப்பி திருப்பி அழகு பார்த்துட்டு சார், நான் போனேன், என்னடாப்பா என்ன பாக்கிற அப்படின்னா, ஒண்ணும் இல்லை அப்படின்னா, திடீர்னு கண்ணாடில அழக பாக்கிற உள்ள அழகுதான் தெரியும், ரெண்டு அர்த்தம் இருக்கு, உனக்கு என்ன நேச்சுரலா இருக்கோ அதான் தெரியும் அர்த்தம். உள்ள அழகு மனசு நன்னா இருந்தா முகம் நன்னா இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், அவன் யாருன்னு புரிஞ்சுக்கணும். பிரணிதாரேனா ஒரு ஒற்றனை அனுப்பி அவனை கேட்க சொல்லி எதாவது அவன் எப்படி பேசுவான் பார்த்தான் கேட்டு சூக்ஷ்ம புத்தினா, ஒருவன் பேச்சில் இருக்கிற தன்மைய புத்திசாலிதான் புரிஞ்சுக்க முடியும், அவ்வளவு சீக்கிரம் மற்றவாளுக்கு முடியாது. சூக்ஷமான ஒரு வார்த்தையை போட்டுருவான் அந்த மனுஷன், அந்த சூக்ஷத்தை தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் இருக்கணும். ஒற்றர்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரதா இருக்கணும், அதாவது சூக்ஷ்மத்தினால அவனுடைய வார்த்தையில துவனிப்பொருள்னு ஒண்ணு உண்டு. துவனிப்பொருள்னு சொன்னா அவன் பேசிட்டே சில வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுப்பான், அதனே தெரிஞ்சுக்கிறான் அவன் என்ன சொல்றான். பரீட்சியா அப்படி அவன் வார்த்தையை கேட்டு அவனை சோதனை பண்ணி வார்த்தையினால அவன் ஹிதமானவன் தெரிஞ்சுட்டா ததா அநியாயம் பறிக்கிறா நியாயம் பறிக்கிறா எப்படியோ அவனை ஏத்துக்கணும். அதனால அவனை பரீட்சை பண்ணிதான் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு சரபன்ற சொல்றான். ஜாம்பவான் ஒருத்தர் அவன் சொன்னார், என்னதான் சொல்லு ராமா, அவளுக்கு நமக்கும் பகமை உண்டு. பத்த வைராஷ்ட ராவணனுக்கும் நமக்கும் பகமை உண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ராவணன் எல்லா பாபங்களையும் பண்றவன்றது எல்லாருக்கும் தெரியும். பாபச்ச அவங்கிட்டே நீ வந்திருக்கான், ஆகையினால இவங்கிட்டேயும் பகமை இருக்கும் பாபம் இருக்கும். அதுவும் அவன் வந்திருக்கிற காலம் இருக்கு இல்லையா, அது நமக்கு சந்தேகத்தை உண்டாக்குறது. அன்னைக்கே வந்திருக்கணுமா இல்லையா, சண்டை ஆரம்பிக்கிற காலத்துல வந்திருக்கானே. அதனால அதேச காலம் சம்பிராப்தா, ஏதோ ஒரு இடத்துல சரியில்லாத காலத்துல சரியில்லாத இடத்துல நம்ம சரணாகதி பண்ண வந்திருக்கான்னு சொன்னா நிச்சயமா மகாவிஸ்வாசம் இல்ல, ஏதோ நோக்கத்தோட வந்திருக்கான். சரதா சங்கதா பயம், அதனால என்ன பொறுத்தவரையில் அவளை பொறுத்தவரையில் சந்தேகம் இருக்கத்தான் செய்யறது, அதுல இரண்டாவது எண்ணம் கிடையாது அப்படின்னு ஜாம்பவான் சொன்னார். மைந்தன் ஒரு வாரதம் அவர் சொல்றார், வதனம் நாமதத்யைவ ராவணஸ்ய விபீஷணஹ. அவனை கேளுங்க என்னத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு அவனுடைய ஸ்டேட்மெண்ட் வாங்கிங்கோ. வாங்கிட்ட பிற்பாடு ரொம்ப இனிமையா பேசி அவரை பேச வச்சு அவனுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா வாக்குறுதி, அத வாங்கிட்டு புச்சேதா முதலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவனை பேசி கொடுத்து பேசி கொடுத்து அவங்க எல்லாம் அவன் வாயிலேருந்து வார்த்தை வரவழைச்சு அந்த வார்த்தையினால அவன் உண்மையிலேயே அந்த கரணம் சுத்தமா வந்திருக்கா ஏத்துக்கலாம் அப்படின்னா எல்லாரும் அவ அபிப்பிராயத்தை சொன்னா. ஆஞ்சநேய சுவாமி அமைதியா உட்காந்துருக்கார். சக்கர திருமகன் பார்த்தான், ஏண்டாப்பா நீ வாயத்திறங்க உட்காந்துக்கி, நீ ஏதாவது சொல்லா அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்ல ஆரம்பிக்கிட்டே சில வார்த்தைகளை போடுறான். சுவாமி சக்கர திருமகனே, நான் பேச தெரிஞ்சவன் சொல்ல விரும்புற முதல்ல இவெல்லாம் சொல்லிருக்கார, அதெல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு பேச நான் வரல. நான் வாதத்து அவ சொல்றது சரியா இல்லையா அப்படின்னு வாதம் பண்ற நோக்கத்துல என்னுடைய பேச்சு இருக்காது. சரி சங்கர்ஷாத்து அவளை எல்லாம் மறுத்து பேசுறேன் நினைக்கிறேன்னா அதுவும் கிடையாது. அவளுக்கு அபிப்பிராயம், அந்த அபிப்பிராயத்தை அவ சொன்னான். இப்ப நான் சொல்லும்போது விஷயம் இருக்கு, அது ரொம்ப அதிகமா விவரிச்சும் இல்லை. எனக்கு சுயநலத்தினா ஏதாவது சொல்றாங்கதான்னாக்கா ஆமாத்தானா, எனக்கு சுயநலமும் கிடையாது. நான் சொல்ற வார்த்தை வக்ஷாமி வச்சனம் ராஜன் நீர் கேட்டதுனால சொல்றேன். எதுக்காக சொல்றேன் தெரியுமா, யதார்த்தம் என் மனசுல என்ன பட்டதோ அத சொல்றேன். அந்த வார்த்தையை ஏன் சொல்றேன் தெரியுமா, உம்முடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை தவிர இதற்கு முன்னாலே பேசியவர்களை அகௌரவப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. ரொம்ப நாகரிகமான பேச்சு, எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லையோ பேச்சு உரிமை, எல்லாரும் பேசலாம். அவ பேசுறதா தப்பு சொல்ல வரல, அவளை விட எனக்கு அதிகமா தெரியும் அப்படின்ற எண்ணத்துமே வரல. இப்படி உமக்கு உள்ளத்துக்கு உகப்பான விஷயத்தை பேசினா எனக்கு ஏதாவது லாபம் உண்டு அப்படின்ற எண்ணத்துல பேசணும்னா இல்லை, உள்ளத உள்ளபடியா எதுவோ அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். ஆகையினாலே சுவாமி அனுமதிச்சா என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன் என்று ஆஞ்சநேய சுவாமி த தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்ல ஆரம்பித்தார்.